சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அங்கு வெக்கத்தில் விளங்கும் விளக்கம் பக்கத்தில் உறங்கும் உறக்கம் அது பக்தி போல உங்கிருக்கும் சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் அங்கு வெக்கத்தில் விளங்கும் விளக்கம் பக்கத்தில் உறங்கும் உறக்கம் அது பக்தி போல உங்கிருக்கும் தான் கனவு அது கனிய கனியத்தான் உறவு புரிய புரியத்தான் இனிமை புரிந்து கொள்ளத்தான் இளமை தெரிய தெரியத்தான் கனவு அது கனிய கனியத்தான் உறவு புரிய புரியத்தான் இனிமை புரிந்து கொள்ளத்தான் இளமை அது பக்தி.